అంతః ప్రవిశ్య భగవన్నఖిలస్య జంతోః ఆసేదుషస్తవ కరీష భృషం దవీయాన్ సత్యం భవేయమధునాపి సయేవ భూయః స్వాభావికీ తవ దయా యదినాంతరాయః. శ్రీ వరదరాజ పంచాశత్తు 33వ పద్యం. 32వ పద్యం అశ్రాంత సంసరణ ఘర్మ నిపీడితస్యను ఆరంభిக்கிற పద్యం. అదుల సంసారంங்கற ஒரு பாலைவனமா வச்சுக்கலாம். அதுவும் கோடை காலத்துல அதுல அலைஞ்சி திரியக்கூடிய ஜந்துக்களுக்கு காணல் நீருக்கு பின்னாடி போய் ஏமாந்து போடுதலாம் அந்த ஜந்துக்கள். அப்படி இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்கு எம்பெருமானுடைய கருணையானது ஒரு விருஷ்டியா இருக்கு. அதுதான் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஔஷதம் மாதிரி இருக்குன்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த தயா திருஷ்டியானது அடியேன் மேல வீணும்னு பிரார்த்திக்கிறார். இப்ப அதுக்கு நம்ம பார்த்தோம் ஈஸ்வரச சௌஹார்தம்னு சுவாமியினுடைய ஒரு பிரமாணம் இருக்கு. ஸ்ரீமத் ரகசிய சாரத்துல எப்படி ஒருத்தனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுதுன்னு சொல்லச்சு. அப்ப அந்த ஈஸ்வரச சௌஹார்தம் இருக்கு இல்லையா, சௌஹார்தம் சொன்னா முக்கியமான அர்த்தம் ஹிருதயத்திலே, ஹிருதய நம்முடைய ஹிருதயத்திலேயே நமக்கு அருகிலேயே அவனு இருக்கான். எதுக்குன்னா நம்மள நியமிக்கிறதுக்கு. இது ஸ்ருதி சித்தமான ஒரு விஷயம். அப்ப சுவாமி தேசிகன் இந்த பத்தியத்தை சாதிக்கிறார். நீ என்னுடைய அருகில இருந்துண்டு நியமிக்கிறனா இருந்தா கூட அது தெரியாம நான் வந்து உன்னை விட்டு பகுதூரம் வெளில இருந்தேன்னு சொல்லிச்சு. கடந்த ஜென்மங்களை நம்ம மனசுல வாங்கிக்கணும். ஆனா இந்த ஜென்மத்தில் என்னாச்சுன்னு கேட்டா ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு உன்னை அடையிறதுக்கு உண்டான உபாயத்தையும் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சொன்னா அதுக்கு ஹேத்து வந்து உன்னுடைய தயைதான். உன்னுடைய தயை மட்டும் என்னுடைய தூரமாக இருத்தலுக்கு தடையாக இல்லாமல் இருந்திருந்தால் நான் அப்படியே தூரமாகவே இருந்திருப்பேன்னு தாத்பரியம். அந்தராயகன்னு சாதிக்க போறார். தயைய தடையா சொல்றார். தயை தடையாகுமான்னு கேட்டா நம்ம எம்பெருமானை விட்டு விலகி இருக்கிறதுக்கு எம்பெருமானுடைய தயையானது தடையா இருக்குமா. அதாவது என்னன்னு கேட்டா எம்பெருமானுடைய தயையை நம்மள அவன் அருகில் கொண்டு செல்கிறதுன்னு அழகா தாத்பரியம் அதுல சுவாமி சாதிக்கிறார். இதுல ரெண்டு சம்போதன பதம் பிரயோகிச்சிருக்கார். ஒன்னு பகவன்னு, கரீஷ. ஹே கரீஷ, ஹே பகவன். பகவன்ன்ற பகவத் சப்தமானது ஷாட்குண்யங்களை குறிக்கிறது. அது எம்பெருமானுக்கு மட்டுமே முக்கிய அர்த்தம். மிச்ச இடங்கள்ல சொன்னோம்னா அதெல்லாம் ஔபச்சாரிக்கம். அவளுக்கு ஏதோ லவலேஷம், அவளுக்கு அந்த குணாதிசயங்கள் இருக்கிறதுனால அது அவளுக்கு பொருந்ததுன்னு நிர்வாகம். கரீஷன் சொன்னா அத்திகிரி பெருமானே, கல்யாண குணங்களை உடையவனே பகவன். அகிலஸ்ய ஜந்தோஹோ அந்தஃப் பிரவிஷ்ய ஆசேதுஷஹ தவ. அகிலஸ்ய ஜந்தோஹோன்னு போட்டுண்டார். ஜந்துஹுன்னு சொன்னா ஜீவராசி, அகிலம்னு சொன்னா அனைத்து விதமான அர்த்தம். புல்லு, அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம இத மனசுல வாங்கிக்கச்சே, முக்கியமா ஹிருதயம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி தாத்பரியம்னா சௌஹார்தம் சொல்லச்சு. நமக்கு இமீடியட்டா நமக்கு தோன்றது மனுஷ மிருகாதிகள் தான் முதல்ல தோன்றது. அப்படிப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் எல்லாத்துலயும் இருக்கான். பட் நமக்கு இந்த சௌஹார்தம் சொல்லிச்சு இது முதல்ல நமக்கு தோன்றது. அப்படிப்பட்ட எல்லா விதமான பிராணிகளுடைய அல்லது பிராணிகளுக்கும் அகிலச ஜந்தோகன் சொன்னா ஷஷ்டி பக்தி ஏக வச்சனம். அனைத்து விதமான பிராணிக்கும் அந்தஃப்ரவிஷ்ய ஆசேதுஷஹ அப்படின்னு சொன்னா அந்தஃப்ரவிஷ்ய, பிரவிஷ்யன்றது லபந்தம், நுழைந்து அப்படின்னு அர்த்தம். அந்தஹான்னு சொன்னா உள்ளே, உள்ளே நுழைந்து. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், எம்பெருமான் எப்பயும் உள்ளதானே இருக்கான். அப்ப அந்த பிரவிஷன்னு சொல்லணுமான்னு சொன்னா ஒரு வாட்டியும் சிருஷ்டியின சமயத்துல சங்கல்பம் பண்ணிக்கிறான். அனைன ஜீவேன ஆத்மனா அந்த பிரவிஷன் நம்ம வந்து ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறான். அது மாதிரி என்ன பண்றாங்க கேட்டா அதனால அந்த அந்த இது சுவாமி இருக்கிற அந்த பிரவிஷன்னு சொல்லிட்டு சிருஷ்டி சமயத்துல எப்ப அந்த பிரதம சரீரம் கிடைக்கிறதோ அப்ப எல்லாத்துக்குள்ளயும் அவன் வந்து உள்ள போடுறான். உள்ள அவன் இருக்கிறதுனால்தான் அனைத்துக்கும் ஒரு சத்தை கிடைக்கிறது. அனேன ஜீவன் ஆத்மனா அனுப்பிரவிஷன்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. அதே அந்த பிரவிஷன்னு சுவாமி இங்க எடுத்திருக்கார். அந்த பிரவிஷனா உள்ளே நுழைந்து உட்புகுந்து ஆசேதுஷக தவ. ஆ சேதுஷகன்றது ஒரு யூனிக்கான ஒரு ரூபம். சது தாத்து, அதற்கு மேல ஆன்ற உபசர்க்கம். இது ஆசேதிவசு தஸ்திவசு நம்ம பார்த்தோம், ஆதஸ்திவான் பார்த்தோமோ அதே மாதிரி ஆசேதிவசு சப்தம் அது. அதனுடைய ஷஷ்டி ஏக வச்சனம் தான் ஆசேதுஷக. ஆசேதுஷகன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அருகில், வெகு அருகில் இருக்கும் அர்த்தம். உள்ள புகுந்தான், புகுந்து என்ன பண்ணா, அருகிலே இருக்கான். அப்படி அருகே இருக்கக்கூடிய ஷஷ்டி விபக்தி இருக்கக்கூடிய தவ உனக்குன்னு தாத்பரியமா இருக்கு. அப்படி உள்ளே இருக்கக்கூடிய உனக்கு ஆசேதுஷகன்னு சொன்னா சமீபவர்த்தினக, அருகிலே இருக்கக்கூடிய உனக்கு. பிரிஷம் தவியான், பிரிஷம் பிரிஷம்னா எக்ஸீடிங்லி இங்கிலீஷ்ல அர்த்தம், மிகவும் அர்த்தம். பிரிஷம் பிரிஷம்னா எக்ஸீடிங்லி மிகவும். தவியான், தவியான்றது தூர சப்தம் இருக்கு இல்லையா, தூரத்தினுடைய கம்பேரிட்டிவ். பதவி மதவி யசிம் அங்க பார்த்தோம் நம்ம கோபால வம்சத்தில, தவியஸ் அதவியஸ் அதாவது அருகில் அங்க அர்த்தம். ஆன்ற ஒரு எழுத்து முன்னாடி வந்த உடனே ஆப்போசிட்டா அர்த்தம் கொடுத்தது. இங்க அ இல்லாதனால தவியான்னு சொல்லிச்சு. இது வந்து அந்த வக்தாவை சொல்றது சுவாமி தேசிகன் குறிப்பிடுறது. தூரத்தில் இருக்கக்கூடிய அடியேன் அல்லது தூரத்தில் இருந்த அடியேன் தாத்பரியம் மாறுது. இருந்தே தாத்பரியம் அதாவது சில ஸ்லோகங்கள் சில சப்தங்கள் இருக்காது, நம்ம அதை அத்தியாகாரம் பண்ணிக்கணும். இப்ப சயேவ பூயகன்னு பின்னாடி வரப்போகுது, அதனால அதுக்கு ஒத்தாப்போல யோகம் அபூவன் நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும். நான் தூரமாக எப்படி இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். நீ உள்ள நுழைந்து என்னுடைய ஹிருதயத்தில் சௌஹார்தம் தன்மையை அடைந்தா கூட நான் உன்னை விட தூரத்தில் இருந்தேன்னு தாத்பரியம் அதுக்கு. பிரஷம் தவியான் அகம் அபூவம் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. ஸ்வாபாவிகி தவதையா அந்தராய எதி ந, இப்ப தூரத்தில் இருந்திருப்பேன் ஆனா இப்ப கிட்டக வந்துட்டேன் தாத்பரியம். அதுக்கு என்ன காரணம் கல்பிக்கிறார், ஸ்வாபாவிகி தவதையான்னு சொல்றேன். உன்னுடைய தயை இருக்கே அது சுவாபாவிக்கு. எப்படி சூரியன் இருக்குன்னு சொன்னா சூரியனுடைய பிரகாசமானது சுவாபாவிகமா இருக்கு, எப்பயும் இருந்துருக்கு, நிருகேத்துக்குமா இருந்துருக்கு, நம்ம போய் கேட்டு அது பிரகாசிக்கிறது இல்ல. அது மாதிரி எம்பெருமான தயம் எப்பயும் அது மாட்டுக்கு சுவாபாவிகமா இருந்துட்டே இருக்கு. தவதையா உன் கருணை எதி அந்தராயக ந, அந்தராயகன்னு சொன்னா ஒரு அப்டக்கிள். யோக சூத்திரத்துல வரைச்சு யோக சாஸ்திரங்களை சொல்லிச்சு நம்மளுடைய யோக தசைக்கு அப்டக்கிள்ஸா இருக்கும் சில விஷயங்களை சாதிக்கிறா, வியாதி இத்தனை இது மாதிரி ஆதையான்னு வச்சுக்கலாம். இவைகள்லாம் சித்த விக்ஷேப சித்த விக்ஷேபாக தே அந்தராஜகான்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அந்தராயன இடையூறுகள் அப்டக்கிள்ஸ். இப்ப இந்த சுவாமியுடைய தயை எம்பெருமானோட தயை அப்டக்கிளா இருக்கான். எதுக்குன்னா நம்ம அவனை விட்டு விலகி இருக்கிறதுக்கு. ஒரு கால் இந்த உன்னுடைய கருணையானது சுவாபாவிகமான உள்ள கருணையானது இடையீடாக இல்லையே இல்லையே ஆகில் அதுநாப்பி அதுநாப்பினா இப்பவும் இப்பொழுதும் அப்படின்னா இப்பொழுதும் பூயகா சயேவன் சொல்லச்சு மறுபடியும் பூயகன்னு சொன்னா மறுபடியும் இது அவ்யயம் பூயகா அவ்யயம் பிரஷம்ன்றது அவ்யயம் சயேவன் சொன்னா அப்படிப்பட்ட நான் எங்க தூரமா இருந்தேன்னு சொன்னா சயேவ பவேயம் நான் தூரமாகவே இருந்திருப்பேன் உன்னை விட்டு பிரிந்து வெகு தூரத்திலேயே இருந்திருப்பேன்னு சத்தியம்னு சொல்றார். இது சத்தியமா நிச்சயமான ஒண்ணு. என்ன தாத்திரம் கேட்டா எம்பெருமானே உன்னுடைய ஒரு சௌஹார்தம் உன்னுடைய ஒரு கிருபா விசேஷம்தான் நான் இன்னைக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை அடைஞ்சு உன் அருகில் வந்திருக்கிறேன்னு அர்த்தமாறுது. உன்னுடைய சௌஹார்தம் மாத்திரம் இல்லைனா எப்படி போன ஜென்மம் வரைக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரத்தில் இருந்தனோ அதே மாதிரியே இப்போ வரைக்கும் நான் இருந்திருந்திருப்பேன். இது சத்தியம். எப்பன்னு கேட்டா உன்னுடைய தயையானது அப்படி விலகி இருத்தலுக்கு ஒரு இடையீடாக இருந்திராது இருந்தால் அது இல்லாட்டி அப்படின்றார். என்ன தாத்பரியம் கேட்டா உன்னுடைய தயையானது என்னை உன்னிடம் கொண்டு சேர்த்துள்ளதுன்னு தாத்பரியம். அதாவது எல்லா எந்த விதமான நமக்கு ஒரு ஸ்ரேயஸ் நடந்தாலும் அது எல்லாத்துக்கும் எம்பெருமானுடைய கிருபாதான் மூலம், எம்பெருமான தயை தான் மூலம். அதை விளக்க வந்த ஸ்லோகம் இது. அன்வயத்தை பார்த்தோம்னா கரீஷ பகவன் அகிலஸ்த ஜந்தோஹோ அந்த பிரவிஷ்ய ஆசேதுஷா தவ பிரஷம் தவீயான் ஸ்வாபாவிகி தவதையா அந்தராய எதி ந அதுனாபி பூயா சயேவ பவேயம் சத்தியம் இது சத்தியம் அல்லது ஏதத் சத்தியம் தாத்பரியமாறுது. கரீஷ பகவன் அத்திகிரி பெருமாளே கல்யாண குணங்களை உடையவனேன் அகிலஸ்த ஜந்தோஹோ அந்த பிரவிஷ்ய ஆசேதுஷா அனைத்து விதமான பிராணிகளுக்கும் அந்த பிரவிஷ்ய உட்புகுந்து ஆ சேதுஷகன் சொன்ன, அருகேயே இருக்கக்கூடியவனான தவ உனக்கு பிஷந்தவி யான், மிகவும் எக்ஸைட்டிங்லி ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய அல்லது இருந்த நான், எந்த நான் தாத்பரியம் அது? ஏன்னா அறியாமை இக்னரன்ஸ்னால ஸ்வாபாவிகி தவதையா அந்தராய எதின இஃப், அதுவும் அவ்யயம். இஃப் யுவர் தயா ஹேட் நாட் பீன் அன் அப்டக்கிள், இஃப் யுவர் நேச்சுரல் கிரேஸ் ஹேட் நாட் பீன் அன் அப்டக்கிள் ஃபார் திஸ் ஆர் இன் திஸ் அப்படின்னு தாத்பரியம் அது. உன்னுடைய இயற்கையான கருணை இருக்கு, அது இடையீடாக இல்லையே ஆகில் அதுனாபி, இப்பவும் கூட பூயகா சயேவ, பூயகான மறுபடியும் அப்படிப்பட்ட நான், தவியான இருந்தனும் அப்படிப்பட்ட நான், சயேவ பவேயம், அப்படியே இருந்திருப்பேன், உன்னை விட்டு விலகியே இருந்திருப்பேன், இது சத்தியம்னு சாதிக்கிறார். என்ன தாத்பரியம் கேட்டா, எம்பெருமானே உன்னுடைய தயைதான் ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை எனக்கு கிடைக்க பண்ணி உன்னிடத்தில் உன் அருகில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதுன்னு தாத்பரியம். அது வந்து எம்பெருமான் வரதனுடைய கிருப்பைன்னு சாதிக்கிறார் இந்த 33வது பத்தியத்துல.